రామానుజతయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాధార్యం వందే వేదాంత దేశికం ఆపాద చూడ అనుభూయ హరిం శయానం మధ్యే కవేర దుహితుర్ముదితాంతరాత్మా అదృష్టతాం నయనయోర్ విషయాంతరాణాం యోనిశ్శికాయ మనవై మునివాహనం తం కాట్టవే కండపాదం కమలనల్లారయుంది పేట్టరుం ఉదరబంధం తిరుమార్బు కండం శివ్వాయ్ వాట్టమిల్ కణ్కల్ మేని మునియేరిత్తని బుహుందు పాట్టినాల్ కండు వాళ్ళం పానర్సాళ్ పరవినోమే మందిపాయి వడవేంగడమామలై వానపరిసల్ సంధి செய்ய நின்றான் அரங்கத்தரவினயான் அந்திபோல் நிறத்தாரையும் அதன்மேல் அயனைப் படைத்ததோர் எழில் உந்திமேலதன்றோ அடியேன் உள்ளத்தின் உயிரே. திருப்பாணாழ்வார் அருளி செய்த அமரநாதிபிரான் என்கிற திவ்ய பிரபந்தத்தினுடைய விசேஷார்த்தங்களை அனுபவிச்சுன்னு வரோம். ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் விஷயமாக இந்த பிரபந்தம் அமைஞ்சிருக்கு. பீதாம்பரத்தினுடைய அழகு திருநாபி கமலத்தில் வீசித்துன்னு சொல்ற. இதற்கு முன்னால முதல் பாட்டில் கமலம்போல் சிவந்த அந்த எம்பெருமானுடைய அந்த திருவடிகளை பற்றி சொன்னார் ஆழ்வார். இரண்டாவது பாட்டில் திருவடிகள் போல் அதே மாதிரி செக்கசிவேல் சிறந்ததாக இருந்து கொண்டு அந்த பீதாம்பரமும் அதே மாதிரி இருக்கிற காரணத்தினால அந்த பீதாம்பரத்தை இரண்டாவது பாசுரத்தில் அனுபவிச்சார். இன்றைய தினம் மூன்றாவது பாட்டில் திருநாபி கமலத்தையும் அந்த திருநாபி கமலத்திற்கு ஆதாரமான அழகா இருக்கிற அந்த எம்பெருமானுடைய அந்த திருநாபி அதாவது தொப்புள் அந்த உந்தியையும் இந்த பாசுரத்தில் அனுபவிக்கிறார் திருப்பாணாழ்வார். நாபி என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு தமிழில் கொப்புள்னு சொல்றார், அதாவது தொப்புள். அதுல தோன்றிய ஒரு தாமரப்பூவுக்கு திருநாபி கமலம்னு பேரு. இந்த திருநாபி கமலத்தை பத்தி நம்முடைய பூர்வாச்சாரியால் அழகா சொல்றார் பிரியவாச்சான் பிள்ளை அழகிய மனவாள பெருமாள் நாயனார் சுவாமி தேசிகன். இவா மூணு பேருடைய இந்த வியாக்கியானத்தை வச்சுருந்தான் இந்த உபன்யாசங்கள் நடந்துருக்கு. ஏன்னா இந்த பிரபந்தத்துக்கு இவா மூணு பேர் தான் வியாக்கியானம் பண்ணிருக்கா. ஆனால் அப்படின்னால அவளுடைய அபிப்பிராயத்தை அப்படியே மனசுல வச்சுட்டு அடியனுடைய உபன்யாச சொல்லிட்டு இருக்கேன். இந்த திருநாபி கமலத்துக்கு எம்பெருமானுடைய அந்த திருநாபி கமலத்துக்கு அப்படி என்ன பெருமை இருக்கு அப்படியே ஒரு கேள்வி கேட்டுக்கிறார் பூர்வாச்சாரியார். அதாவது உலகத்தையெல்லாம் சிருஷ்டிக்கிற அந்த பிரம்மதேவனை முதல்ல சிருஷ்டித்த பெருமை எம்பெருமானுடைய இந்த திருநாபி கமலத்திற்கு தான் இருக்கு. எம்பெருமானுடைய அந்த திருநாபி கமலத்திலிருந்து தான் சதுர்முக பிரம்மா ஆவிர்பவிச்சார். நான் முகனை நாராயணன் படைத்தான் என்று அப்படின்னு திருமஷி ஆழ்வார் பாசுரம். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம்னு உபனிஷத்தும் சொல்றது. இந்த அமரநாதிபிரான் பிரபந்தத்தினுடைய முதல் பாசுரத்திலேயே இத சூக்மமா நமக்கு காட்டி கொடுத்தார் ஆழ்வார். ஆதிப்பிரான்னு சொன்னார், இவன்தான் ஆதி. ஆதின்ற சொல்லுக்கு எஸ்மாத் பூர்வம் நாஸ்தி பரம் அஸ்தி ச ஆதிஹி அப்படின்னு வியாக்கரண சாஸ்திரத்தை சொல்லுவார். எதற்கு முன்னாடி எதுவும் இல்லையோ பின்னாடி இருக்குமோ அதுக்கு பேர் ஆதின்னு பேர். ஆக எம்பெருமான் ஆதியா இருக்கான். உலகத்துக்கெல்லாம் இவனே காரணம், இவனே எல்லாத்துக்கும் மேம்பட்டவன், இவன் ஆதியாக இருக்கான்றத ஆதிப்பிரான்றதுனாலேயே அமரன் ஆதிப்பிரான் முதல் பாசுரத்திலேயே ஆழ்வார் கூடிட்டு காமிச்சார். இப்படி சொல்லச்ச நமக்கு ஒரு மனசுல ஒரு கலக்கம் ஏற்படுறது. திரிமூர்த்திகள்னு சொல்றாலே பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூணு பேர், இந்த மூணு பேருமே ஜெகத்துக்கு காரணம்னு சில பிரமாணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பராசர மகர்ஷி கூட விஷ்ணு புராணத்துல இதை அழகாக எடுத்து சொல்றார். அதாவது ஒரு ஸ்லோகத்தின் மூலமாக சிருஷ்டி ஸ்தித்யந்த கரணி பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாம் ச சம்யாம் யாதி பகவான் ஏகையேவ ஜனார்தனஹ அப்படின்னு பராசர மகர்ஷி விஷ்ணு புராணத்தை சொல்லிருக்கார். பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூணு பேருமே உலகத்திற்கு காரணமாக இருப்பார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால ஏற்படுறது நமக்கு. விஷ்ணு மட்டும் ஜெகத்காரணம்னு எப்படி சொல்லலாம்? இந்த சந்தேகத்தை எப்படி நாம் தீர்த்துகிறது? இதுவா இருந்தாலும் ஒரு சந்தேகம் வந்து அந்த சந்தேகத்துக்கு ஒரு தீர்வு என்பதானது சாஸ்திரங்களை கொண்டுத்தான், பிரமாணங்களை கொண்டுத்தான் ஏற்படும். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் என்றான் கீதாச்சாரியன். ஆக இந்த கலக்கத்தை நாம் எப்படி போக்கடிக்க முடியும்? சாஸ்திரங்களை கொண்டு இதை போக்கடிக்கலாம்னா, தத்துவ ஞானத்தை அடைஞ்ச புண்ணியசாலிகளாக இருக்கக்கூடியதான பெய்யுவாள் ஜாயமானம் ஹி புருஷம் எம்பசியேத் மதுசூதனஹ சாத்விக சத்து விஜ்ஞேயா சவை மோட்சார்த்த சிந்தகான்னு சொன்ன மாதிரி, அந்த மதுசூதன கடாட்சம் பெற்றவர்கள் தான் பிரமாணங்கள் மூலமாக எம்பெருமான் தான் ஜெகத்காரணம் அப்படின்றத அவ அறிகிறார். பொதுவா மதுசூதன கடாட்சம்னாலே ஹயக்ரீவ கடாட்சம்னு பூர்வாச்சாரியால் அபிப்பிராயப்படுவார். ஆக அந்த ஹயக்ரீவ கடாட்சம் பெற்று இருக்கிறவாள் அவாதான் தத்துவஜானிகள். அப்பேற்பட்டவா இது அழகா தெரிஞ்சுண்டு ஜெகத்காரணமாக இருப்பவன் சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் முடிவுக்கு வராவா. ஆக மதுசூதன கடாட்சம் பெறாதவாள் இருக்காள் இல்லையோ, அவ எப்படி அறிய முடியும்? அவளுடைய கலக்கத்தை போக்கடிப்பது எப்படி அப்படின்றதுக்காக தான் பெருமாள் என்ன பண்றார், தன்னுடைய திருநாபி கமலத்துல சதுர்முக பிரம்மாவை அப்படி சிருஷ்டித்து காமிச்சாராம். இதுல என்ன தெரியுதுன்னா, தன்னால் படைக்கப்பட்ட இந்த பிரம்மா எப்படி ஜெகத்து காரணமாக அமைய முடியும்? ஆகவே எம்பெருமான் தான் ஆதித்யரான் அப்படின்றத இந்த திருநாபி கமலமே நமக்கு காட்டி தரலாம். பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்தில் அழகாக ஒரு ஸ்லோகம் மூலமா இதை காமிக்கிறார். அத நம் பூர்வாச்சாரியால் வியாக்கியானங்கள் எழுதியிருக்கார். திரையோ தேவாஸ்துல்யா திரிதயமிதம் அத்வைதமதிகம் திரிகாதஸ்மாத் தத்துவம் பரமிதி விதர்க்கான் விகடயன் விபோர் நாபி பத்மோ விதி சிவநிதானம் பகவத ததன்யத் ப்ருபங்கி பரபதிதி சித்தாந்தயதி நஹா. தேவர்களான பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய இந்த மூணு பேரும் சமானமாக இருக்கிறவாள்னு சொல்றா. இந்த மூர்த்தி மூணு பேர்ல இந்த மூணு மூர்த்தியை சேர்த்து ஒரே மாதிரி அவ இருந்திருக்கா, இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூணு பேரை காட்டிலும் மேலாக ஒரு பொருளை சொல்லி அதுதான் உயர்ந்த தத்துவம் சொல்றவா இருக்கா, இப்படி பல விருத்தங்களான குதர்க்கங்களை எல்லாம் போக்கடிப்பதற்காக பிரம்மா சிவன் இவர்களுக்கு முழு முதல் காரணமாக ஞானபலைஸ்வரிய வீரிய தேஜ சக்திகள் நிரம்பிய எம்பெருமான், எங்கும் எதிலும் எப்போதும் வியாபித்து இருக்கிறவனான அந்த எம்பெருமான், அந்த அரங்கநகர் அப்பனுடைய அந்த திருநாபியில இருக்கிற அந்த உலகமெல்லாம் தோன்றுவதற்கு காரணமாக ஜெகதாகாரமாக இருக்கக்கூடிய அந்த தாமரை, ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தவிர்த்து வேறு எல்லா பொருளுமே அந்த எம்பெருமானுடைய உத்தரவுப்படி நடப்பவைதான், அல்லது அந்த எம்பெருமானுடைய ததிங்கிதம்ன்ற நிலைமையில அந்த புருவ நெறிப்புக்கு அடங்கியவர்கள் அப்படின்றத நமக்கு சித்தாந்தமாக சொல்றதுன்னு பராசர பட்டர் அபிப்பிராயப்படுறார். ஆக எல்லா ஜீவர்களுக்கும் எல்லா ஜீவர்களுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றவாள் உண்டு. அவள ஆத்மைக்கியவாதிகள் சொல்லுவார். எல்லா தேவதைகளும் ஒன்றே அப்படின்னு சொல்றவாளும் உண்டு. அவளுக்கு தேவதைக்கியவாதிகள்னு பேரு. மும்மூர்த்திகளுக்கு மட்டுமே லோகத்துல அதிகமான பெருமையானது தென்படுறது. ஆக இந்த மும்மூர்த்திகளுக்கு பெருமை இருக்கிறபடினால இந்த மும்மூர்த்திகளுமே சிறந்தவாள் அப்படின்னு சில பேர் சொல்ற. இந்த மும்மூர்த்திகளும் உண்மையில ஒரே மூர்த்தியினுடைய உட்பிரிவு தான் அப்படின்னு சொல்றவாள் இருக்கா சில பேர். ஏகைவ மூர்த்திகி விபிதே திரிதாசா அப்படின்னு காளிதாசனும் இது சொல்றான். ஆக இந்த மும்மூர்த்திகளை விட மேலான ஒரு தேவதை உண்டு, அதுவே இந்த மூவரையும் ஆட்டி படைக்கிறதுன்னு சில பேர் சொல்ற. ஏகம் சத்விப்ரா பகுதாபதந்தி அப்படின்னு இந்த வேத வாக்கியத்தை வச்சு அவ அந்த மாதிரி அபிப்பிராயப்படுற. ஆனா சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல ஆத்மைக்கியம் தேவதைக்கியம் திரிக சமதிகதா புல்யதைக்கியம் திரையாணம் அந்யத்ரைக்கியம் இத்தியாதி அனிபோன பனிதீர் ஆத்ரியந்தே நசந்த திரையந்தைரேக கண்டைஹி ததனகுண மனு வியாச முக்கியோக்திபிஷ ஸ்ரீமான் நாராயணோ நக பதிர் அகிலதனு முக்திதோ முக்த போக்யா அப்படின்னு அருளி செஞ்சிருக்கார். ஆக இப்ப அடிய சொன்ன விஷயங்கள் எல்லாம் சுவாமி ஸ்லோகமா ஆக்கி ஸ்ரீமான் நாராயணன் தான் நமக்கு நாயகன், பிரபஞ்சத்தை எல்லாம் தனக்கு சரீரமாக கொண்டவன், முக்தியை அளிப்பவன், மோட்சத்தை அளிப்பவன், முக்தானுக்கு பரம போக்கியமானவன் சொல்லி ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம் ஸ்தாபிக்கிறார். சுவாமி நம்மாழ்வார் கூட பெரிய திருவந்தாதியில முதலாம் திருவுருவம் மூன்றென்பர் ஒன்றே முதலாகும் ஒன்றுக்கும் என்பர் முதல்வா நிகரழகு கார் உருவா நின்னகத்ததன்றே புகர் இலகு தாமரையின் பூ அப்படின்னு ஒரு பாசுரத்தை அருளி செஞ்சிருக்கார். ஆக இதே அபிப்பிராயத்தோடு கூடின பாசுரம் தான் இது. மேவித்தொழும் பிரமன் சிவன் இந்திரன் ஆதிக்கெல்லாம் நாவிக்கமல முதற்கிழங்கேன்னு இதே நம்மாழ்வார் திருவாய் மொழியில சாதிக்கிறார். ஆகவே எம்பெருமானுடைய அந்த திருநாபி கமலம் ஒரு விஷயத்தை நமக்கு ஞாபகப்படுத்துறது. அதாவது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம், அவன்தான் ஆதிப்பிரான் அப்படின்றத ஞாபகப்படுத்துறது. இத அழகாக ஒரு நயமான ஒரு வார்த்தையினால நம்முடைய பூர்வர்கள் இதை விளக்கினார்கள். வாதி பிரதிவாதியும் ரெண்டு இருக்கு, வாதம் பண்றவா அதை எதிர்த்து பிரதிவாதம் பண்றவான்னு. இந்த வாதி பிரதிவாதியுடைய அந்த பட்சங்களை காட்டிலும் நடுநிலையா பேசுறவனுடைய அந்த வார்த்தைகள் இருக்கே, அது கேட்கிற பொது ஜனங்கள் அந்த நடுநிலைமையா பேசுறவனுடைய வார்த்தையை எடுத்துப்பா. வாதியினுடைய வார்த்தையை காட்டிலும் பிரதிவாதியினுடைய வார்த்தையை காட்டிலும் நடுநிலையா இருக்கக்கூடிய மத்தியஸ்தனுடைய வார்த்தைய ஏத்துக்கிறது வழக்கம். எம்பெருமானுடைய திருமேனியில மத்தியஸ்தமா இருக்கக்கூடியது, நடு பாகமா இருக்கக்கூடியது திவ்ய அவயவம் அந்த நாபி கமலம். ஆக நடுவில் இருக்கக்கூடிய அந்த நாபி அதிலேந்து விகசிச்ச மலர்ந்த ஒரு அந்த தாமரப்பூ, அதிலேந்து தோன்றிய சதுர்முக பிரம்மா, இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த மத்தியஸ்த அதாவது நடுவில் இருக்கக்கூடிய அந்த நடுநிலையா இருக்கக்கூடிய அந்த அவயவத்திலேந்து தோன்றிய அந்த விஷயம் எல்லாம் நமக்கு ஏற்கக்கூடியதாக அமைஞ்ச விஷயம் அப்படின்றத அழகாக இது காட்டித்தருதுன்னு சொல்லலாம். இதை நம் பூர்வர்கள் சுவாரஸ்யமாக சொல்றாள். ஆக ஜகத்துக்கு காரணமானவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சொன்னாலும் இந்த மூன்று பேருக்கும் காரணமாக இருப்பவன் வேறு ஒருவன் சில பேர் சொன்னாலும் எல்லாத்துக்குமே காரணமா இருக்கக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்றது நம்முடைய சித்தாந்தம். பிரம்மா சிவன் இவாள்லாம் எம்பெருமான் கிட்டேந்து உண்டான காரணத்தினால இவாளை உண்டாக்கினது அந்த எம்பெருமானுடைய அந்த திரு உந்தியில அந்த திருநாபியிலிருந்து விகசிச்ச மலர்ந்த ஒரு தாமரை பூ ஆனபடினால எம்பெருமானே உன்னுடைய திருநாபியில இருக்கிறத அந்த திருநாபியில அந்த தாமரப்பூ இருக்க இத பார்த்துட்டு கூட விபரீதமான அபிப்பிராயத்துக்கு சில பேர் வராள. இந்த அப்படிப்பட்ட இவாளுடைய அந்த அந்த கொள்கையை எல்லாம் நிறையான முடியுமா, இது உயிர் வாழுமா அப்படின்னு பெரிய திருவந்தாதியில நம்மாழ்வார் கேட்கிறார். ஆளவந்தார் கூட தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னத்துல அஜனிஷ்ட கஸ்ய நாபேகே அப்படின்ற ஸ்லோகத்துல எந்த எம்பெருமானுடைய நாபியிலே இருந்து உலகமெல்லாம் உண்டாயிற்றோன்னு சொல்லி அவன்தானே முழு முதற் கடவுள், அவன்தானே பரதத்துவம் அப்படின்றத ஸ்தாபிக்கிறார். திருப்பானாழ்வார் இதற்கு முன்னால அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என சிந்தனையேன்னு சொல்லி அலங்கரஹரப்பனுடைய திருவரையில் சாத்தின அந்த பீதாம்பரத்தின் மேல என்னுடைய சிந்தனை போச்சுன்னு சொன்னார். இந்த பாசுரத்துல கூட அதே பீதாம்பரத்தை திரும்பவும் ஒரு தடவை சொல்றார். அந்தி போல் நிறத்து ஆடைன்னு இந்த பாசுரத்துல வருது ஒரு வரி. ஆக ரெண்டு தடவை பீதாம்பரத்தை பத்தி இங்க ஆழ்வார் எதுக்காக சொல்லணும் அப்படின்றதையும் நான் பூர்வாச்சாரியால் வியாக்கியானத்துல எழுதுறார். ஆக முதல் பாசுரத்திலேயே ஒரு பீதாம்பரத்தை பத்தி பிரஸ்தாபம் இருக்கு. இரண்டாவது பாசுரத்தை இப்ப இருக்கிற இந்த இரண்டாவது பாசுரத்திலையும் இன்னும் சொல்லக்கூடிய இந்த மூணாவது பாசுரத்திலையும் அது இருக்கு. ஆக அரைச்சி வந்த ஆடையின் அப்படின்றதுனால இந்த பீதாம்பரம் என்பதானது ஆபரண வரிசையில் சேரும்னு அபிப்பிராயப்படுறார் நம்முடைய பூர்வாச்சாரியால். ஆக இரண்டாம் பாசுரத்துல சொன்ன அந்த பீதாம்பரம் என்பதானது எம்பெருமானுடைய திருமேனியை அலங்கரிக்கக்கூடியதான அந்த ஆபரண வரிசையை சேர்ந்ததாக நாம் வச்சுக்கணும். இன்னும் இந்த பாசுரத்துல அந்தி போல் நிறத்தாடையும்னு சொன்னதுனால மேகம் போல் அந்த நிறத்த வர்ணத்தை உடைய அந்த எம்பெருமானுடைய அந்த திருமேனியில சாத்தப்பட்டிருக்கிற இந்த பீதாம்பரம் என்பதானது சந்தியா காலத்து வானம் சிவந்து காணக்கு புராணப்படுற மாதிரி இது சிவந்து காணப்படுகின்றதான ஒரு வஸ்திர விசேஷம் பீதாம்பரம். ஆக சந்தியா காலத்துல வானத்துல தென்படுகிற அந்த சிவப்பையும் மேகத்தையும் பிரிச்சு பார்க்க முடியாது. அந்த மாதிரி பீதாம்பரமும் எம்பெருமானுடைய அந்த திருவரையை விட்டு பிரியாதபடி அப்படியே இருக்காம். இத அழகிய மரவாள பெருமாள் நாயனார் தன்னுடைய வியாக்கியானத்துல இதை விசேஷிச்சு சொல்றார். சுவாமி தேசிகன் அந்தி போல் நிறத்து ஆடை அப்படின்ற இந்த இடத்துல அழகா தன் அபிப்பிராயத்தை சாதிக்கிறார். பூர்வ சந்தியை போல் சிவந்த ஆடை அப்படின்னு நான் பொருள் சொன்னமான இந்த பீதாம்பரமும் ஒரு சூரியோதயத்துக்கு காரணமாக அமையறதுன்றார் சுவாமி தேசிகன். என்ன சூரியோதயம்னா தத்துவ ஞானம்ங்கிற சூரியோதயத்துக்கு இது காரணமாக அமைஞ்சிருக்காம். அதாவது எம்பெருமானுடைய திருமறையில இருக்கிற அந்த பீதாம்பரம் நம்முடைய அஞ்ஞானமாகிய அந்த இருளையெல்லாம் போக்கடிச்சு தத்துவ ஞானமாகிய அந்த சூரியோதயத்துக்கு காரணமாக அமைகிறதுன்னு சுவாரஸ்யமாக சுவாமி தேசிகன் தன் அபிப்பிராயத்தை சாதிக்கிறார். பசிம சந்தியை அதாவது மாலை வேளையில வானம் அந்த சிவந்து அப்படி காணப்படுற சமயத்துல நம்முடைய தாபத்தை எல்லாம் அது போக்கடிச்சுடுறது. ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌத்திகம் என்கிற இந்த தாபங்களை எல்லாம் இது போக்கடிச்சுடுறதுன்னு முனிவாகன போகத்துல சுவாமி தேசிகன் அழகாக இதை சாதிக்கிறார். இப்படி எம்பெருமானுடைய திருவடிகளை முதல் பாட்டிலும் எம்பெருமானுடைய பீதாம்பரத்தை பத்தி இரண்டாவது பாட்டிலும் குறிப்பிட்ட திருப்பானாழ்வார் இந்த பாசுரத்துல அந்த எம்பெருமானுடைய திருநாபியை பத்தி அழகாக நமக்கு விளக்கிறார். பாசுரார்த்தத்துக்கு வருவோம். மந்திப்பாயி வடவேங்கட மாமலை அப்படின்னு பாசுரம் ஆரம்பமாகுது. முதல்ல திருப்பதி மலையை பத்தி சொல்றார் ஆழ்வார். என்ன எம்பெருமான் நேராக மேலேந்து கீழே இறங்கி வரைச்ச இந்த பூலோகத்துக்கு அவன் அடிவகச்ச முதல்ல அவன் வந்து இறங்கின இடம் இந்த திருப்பதி மலை. இந்த மலையில வந்து நின்றான் எம்பெருமான். பொதுவா கிருஷ்ணாவதாரத்தை பத்தி சொல்லச்ச ஏஷ நாராயண ஸ்ரீமான் கிரார்ணவ நிகேதனக நாகபரியங்கம் உத்ஸிருஜ்யஹி ஆகதோ மதுராம்புரின்னு சொல்லி திருப்பார்கடல்லேருந்து நேர மதுரைக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி மேலேந்து கீழே இறங்கி வரான் சர்வேஸ்வரன்னா, அதாவது கீழாப்தியிலேருந்து பெருமாள் எழுந்தார், அல்லது ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து பெருமாள் நேர கீழே இறங்கி வந்தார் நாம் சொன்னோமானா, அப்படி நேர இறங்கி வந்த இடம் இந்த திருப்பதி மலைன்னு சொல்ற. பொதுவா ஒரு ஆகாய விமானத்துல பிரயாணம் பண்றவா அவ வந்து எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடம் வந்த உடனே அவ கீழே இறங்கிறதுக்கு ஒரு ஏணி தேவை, அதை பொருத்தின உடனே அந்த படிக்கட்டுகள் வழியா கீழே இறங்கி வர. அந்த மாதிரி மேலேந்து பெருமாள் கீழே இறங்கிச்ச அந்த ஏணிப்படிகள் மாதிரி இந்த திருப்பதி மலை இருக்காம். ஆக இந்த மலை மேல ஏறி இறங்கினான் எம்பெருமான். இறங்கி நிற்கிறான், பூலோகத்தை ஒருவன் பார்க்கிறான். பார்த்த உடனே வந்த ஆயாசம் அந்த சிரமமெல்லாம் தீர்வதற்காக ஒரு ஏசி ரூம பட்டுண்டா மாதிரி நேர அந்த உபய காவேரி மத்தியில பிரணவாக்கார விமானத்துக்கு கீழே அரங்கநகர் அப்பனாக எம்பெருமான் சயனிச்சுட்டான். ஆக முதல் முதல் அவன் திருவடி பட்ட இடம் இந்த திருப்பதி மலை ஆனபடியால முதல்ல அந்த திருப்பதி மலையை பற்றி திருமலையை பற்றி சொல்றார் சுவாமி தேசிகன். திருமலைன்னு சொன்னாலே அந்த திருமலையே திருமலை ஆழ்வாராக ஆக்கி அந்த திருமலை ஆழ்வாரையே நான் சரணாகிதி பண்றேன்னு சொல்லி பிரபத்யேதம் கிரிம்பிராயா ஸ்ரீனிவாசானுகம்பையா இக்ஷுசார ஸ்ரவந்தியேவ என்மூர்த்தியா சர்க்கராயித்தம்னு சொல்லி திருமலை ஆழ்வாரையே அவர் வந்து சரணாகிதி பண்றார். அப்படி நம்ம சம்பிரதாயத்துல திருப்பதி மலையையே திருமலை ஆழ்வார்னு சொல்றது நம்ம சம்பிரதாயத்துல இருக்கு, வழக்கமா இருக்கு. எப்படி விபீஷண ஆழ்வார்னு பிரகலாத ஆழ்வார்னு சொல்றோமோ அந்த மாதிரி திருமலையையும் அசேதனமான திருமலையையும் திருமலை ஆழ்வார்னு சொல்றதே நம்முடைய சம்பிரதாயத்துல வழக்கமா இருக்கு. ஏன்னா தரவோ தெய்வத்தகனாக அப்படின்ற பவிஷ்யோத்தர புராண ஸ்லோகம் இதுக்கு பிரமாணமாக நாம் எடுத்துக்கலாம். வெங்கடாச்சல மகாத்தியம் பவிஷ்யோத்தர புராணத்துல திருப்பதி மலையில தென்படுகிற அந்த மரங்கள்லாம் ஏதோ மரம் நினைச்ச கூடாது, தேவதைகள்லாம் மரம் மாதிரி விருட்சம் மாதிரி இருந்துட்டு இருக்கா, பெருமாளை சேவிச்சுட்டு இருக்காவா, திருப்பதி மலையில பிரவகிக்கின்ற அந்த 66 கோடி புண்ணிய தீர்த்தங்கள் இருக்குன்னு வெங்கடாச்சல மகாத்மியம் சொல்றது, அத்தனை புண்ணிய தீர்த்தங்களும் ஏதோ புண்ணிய தீர்த்தங்கள் மாத்திரம் நினைக்க கூடாது, அங்கேயும் தேவதைகள் இருந்துட்டு இருக்கா. அதே மாதிரி அவன் தேவதைகள் இருக்கான்னு எப்படி தெரியுதுன்னா, தெளி குரல் அருவி திருவேங்கடத்துன்ற நம்மாழ்வார். தெளி குரல் அருவின்னு அச்சேதனமான அந்த அருவிகளுக்கெல்லாம் குரல் உண்டா? ஆக அச்சேதனமான அருவியாக நாம் கருதாமல் அந்த அருவிகள்ல கண்ணுக்கு தெரியாமல் தேவதைகள் இருக்கிறபடினால அந்த தேவதைகள் ஒரு அருவி இன்னொரு அருவியோட பேசுறதா, அருவி போ பேசுமா, அச்சேதனமான அருவி பேசுமான்னா, ஒவ்வொரு அருவியிலையும் ஒரு தேவதை இருக்கிறபடினால ஒரு தேவதை இன்னொரு தேவதையோட பேசிக்கிறாராம். அந்த பேச்சு என்ன எப்படிப்பட்ட பேச்சுன்னா, சுவாரஸ்யமான பூர்வாச்சாரியான் சொன்னா, எம்பெருமான் திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் செய்ய வாருங்கள் வாருங்கள்னு அப்படி ஆர்ப்பரிக்கின்றதாம் அந்த அலைகள், அதாவது அந்த நீர்வீழ்ச்சிகள், அங்க அதாவது ஜலபாதம்னு சொல்லுவா திருப்பதியில் இருக்கக்கூடியதான அந்த புண்ணிய தீர்த்தங்கள். அப்படி புண்ணிய தீர்த்தங்கள் தேவதா சம்பந்தத்தோடு இருக்கின்றன, மரங்கள் தேவதா சம்பந்தத்தோடு இருக்கின்றன. அதே மாதிரி அங்கே தென்படுகிற கற்கள், அங்கே தென்படுகிற மண் எல்லாமே இந்த யக்ஷர் கிண்ணரர் கிம்புருஷர்னு அப்படிப்பட்ட அத்தனை பேரும் கண்ணுக்கு தெரியாமல் திருவேங்கடமுடையான சேவிக்கணும்ன்றதுக்காக அவ வந்து படுகாடு கிடந்து இருக்கிற காரணத்தினால இந்த திருப்பதி மலைக்கு ஒரு தனி சிறப்பானது இருக்கு. ஆனபடினால அந்த திருப்பதி மலையை முதல்ல பிரஸ்தாவிக்கிறார் திருப்பாணாழ்வர். திருப்பதி மலையில் சொன்ன உடனேயே அந்த மலையை பத்தி நினைச்ச உடனேயே ஞாபகத்து வருது திருப்பதி மலையில சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற குரங்குகள். ஆக அந்த குரங்குகளை பத்தி முதல்ல சொல்றார், மந்திப்பாய் வடவேங்கட மாமலை. மந்திகள் பாய்கின்றனவாம், ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு குரங்குகள் தாவி தாவி செல்கின்றனவாம். அப்படி மந்திகள் பாய்கின்ற வடக்கு திசையில இருக்கக்கூடிய வேங்கட மாமலை, அதாவது ஆழ்வார் தான் இருக்கிற இடத்திலேருந்து பார்த்தா அவர் இருக்கிற ஊர்லேருந்து வடக்க இந்த மலை இருக்கிறபடினால இந்த திருவேங்கடம் இருக்கிற காரணத்தினால வடவேங்கடம்னு சொல்றார். இது ஒரு அர்த்தம், வட என்ற சொல்லுக்கு சிறந்த ஒரு அர்த்தம் இருக்கு. ஆக சிறந்ததான வேங்கட, அந்த வேங்கடத்திலேயே மாமலைன்றார், மிகவும் உயர்ந்ததான மலை இது அப்படின்னு சொல்றார். ஆக இந்த திருப்பதி மலையில குரங்குகள் அப்படி கிளை விட்டு கிளை தாவி சஞ்சரிக்கின்றன, மந்திபாய். ஆக இத வியாக்கியானம் பண்ணச்சு நம் பூர்வாச்சாரியர் சுவாரஸ்யமா சொன்னான். அதாவது திருமலையில எங்க பார்த்தாலும் பலாப்பழங்கள், பலா மரங்கள் இருக்காம். அந்த பலாப்பழங்கள் அங்க வேர்லேந்து ஆரம்பிச்சு அப்படியே தொங்குகின்றனவாம். ஆக வேரே பிடிச்சு அப்படியே தலை அளவு அந்த பலாப்பழங்கள் இருக்கு. அப்படின்னால வேர் முதல் மேல்பாகம் வரையில் பலாப்பழங்கள் பழுத்து கிடக்கிற காரணத்தினால அந்த இடத்தை பார்த்துருத்து குரங்குகள். உடனே குரங்குகள் என்ன பண்றதான், தங்கள் ஜாதிக்கு உச்சிதமான அந்த சாபல்யத்தினால ஒரு பழத்தை சாப்பிட்டே இருக்க சமயத்துல அப்படியே பார்த்துட்டே இருக்க இன்னொரு பழத்தை பார்த்துருத்தானா இதை விட்டுட்டக்கன்னு அங்க போயிடுறான். அந்த மாதிரி ஒரு கலை விட்டு ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் தாவி தாவி சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றனவாம் குரங்குகள் இந்த திருப்பதி மலையில. அதை முதல்ல சொல்றார், மந்திபாய் வட வேங்கட மாமலைன்னு. இந்த மாதிரி உண்டான்னா உண்டு. ஏன்னா திருப்பாணாழ்வார் காலத்துக்கு பிறகு அவதாரம் பண்ண திருமங்கை ஆழ்வார் இதே அபிப்பிராயத்தை மனசுல வச்சுட்டு நாமும் ஒரு பாசுரம் சொல்லலாம்னு அழகாக திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில சாதிக்கிறார். தாம் கரும் சிரத்து வந்தாள் தடக்கை மாமறுப்பு வாங்கி பூங்குறும் தொசித்து புல்வாகி பிளந்து ஒரு தளர்த்த வெந்தை மாங்கனி நுகர்ந்து மந்தி வந்து வண்டிரிய வாழை தீங்கனி நுகரு ராங்கூர் திருமணி கூடத்தானே. திருமணி கூடம்னு திருநாங்கூர் திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடியதான திவ்ய தேசம் வரதராஜ பெருமாள் எழுதியிருக்கார். திருமணி கூடத்தான்னு சொல்லுவார், கஜேந்திர வரதன் சொல்றது உண்டு. அந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ற சமயத்துல அந்த திருமணி கூடம் திவ்ய தேசத்தை வர்ணிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். அதாவது தாம் கரும் சினத்து வந்தாள் தடக்கை மா மறுப்பு வாங்கி கிருஷ்ணாவதார காலத்துல குவரையார் பீடத்தினுடைய அந்த குவரையார் பீடம்ன்ற ஒரு யானை கம்சன் கிருஷ்ணனை கொல்லுவதற்காக ஏவி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். கிருஷ்ணனை கொல்லணும்ன்றதுக்காக இந்த நிறைய அந்த அதுக்கு மதம் ஏற்படுற மாதிரி அதுக்கு தேவையான வஸ்துக்கள் எல்லாம் அதுக்கு கொடுத்து அதை தயார் பண்ணி அந்த தனுர்யாகம் நடத்த வேண்டிய அந்த இடத்துல வாசல்ல அந்த குவரையார் பீடத்தை நிறுத்தி வச்சிருக்கான். அந்த குவரையார் பீடம் கிருஷ்ணனை கொல்லுவதற்காக வேகமா வர சமயத்துல அதனுடைய பெரிய கொம்புகளை அப்படியே பிடுங்கி அந்த குப்பக்கீரையை பிடுங்கி எறிகிற மாதிரி அந்த காரியத்தை அனாயாசமா பண்ணிட்டான் ஸ்ரீகிருஷ்ணன். அந்த விற்த்தாந்தத்தை சொல்லி அப்பேற்பட்ட ஸ்ரீகிருஷ்ணன், பகாசுர வதம் பண்ண அந்த கிருஷ்ணன், நித்தியவாசம் பண்ணக்கூடிய இடம் இந்த திருமணி கூடம்னு சொல்லிட்டு அந்த திருமணி கூடம் எப்படி இருக்குதுன்னா அந்த இயற்கை காட்சியை வர்ணிக்கிறார் அந்த ஊரை பத்தி சொல்லச்ச. அதாவது மாம்பழத்தை புஜித்த மந்தியானது, அதாவது பெண் குரங்கு மாம்பழத்தை சாப்பிட்டே இருக்கான், இனி ரசாந்தரத்தாலே பொது போக்க வேணும் என்று பார்த்து. சரி இது திரட்டி போச்சு அதுக்கு. சரி மாம்பழத்தை விட்டுட்டு உடனே பண்றதான் அப்படி தன் கண்ணோட்டத்தை அப்படி பாக்கிறது. அப்படி பார்க்கச்ச பக்கத்துல வாழ மரங்கள் இருக்கு, அந்த வாழை கொலை தள்ளி இருக்கு, வாழை பழங்களும் தென்படுறதுதான். ஆக அந்த வாழைப்பழத்தில் இருக்கக்கூடியதான அந்த தேன் பாகத்தை பித்திப்பான பாகத்தை அப்படியே அந்த ரீங்காரத்தோட வண்டுகள் அதை முச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு இருக்கிற சமயத்துல இது வேக வேகமாக இந்த பெண் குரங்கு என்ன பண்றதான் அந்த மாம்பழத்தை சாப்பிட்டு விட்டுட்டு உடனே அந்த வாழை மரத்துக்கிட்ட போயிடுதான், அதை சாப்பிட ஆரம்பிச்சுதான். இது அழகாக வர்ணிக்கிறார். மதுபானத்துக்காக படிந்த வண்டுகளானவை சிதறிப்போம்படியாக வாழையினுடைய இனிய கனியை புஜியா நின்றுள்ள அப்படின்னு பெரியவாச்சாம்பிள்ள வியாக்கியானம் பண்றார். அதை சொல்லிட்டு அவர் அழகான விஷயம் சொன்னார், அவன் விரோதி நிரசனத்தால் அல்லது பொது போக்க மாட்டாதா போலே ஆய்த்து இவையும் ரசானுபவத்தான் அல்லது பொது போக்க மாட்டாதே இருக்கும்படியும் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணார். அந்த எம்பெருமான் தன்னை ஆசிரியிக்கிற பக்தனுக்கு யார் விரோதம் பண்றாரோ அவளை நான் நிரசனம் பண்ணாமல் அவளை அழிக்காமல் நான் இருக்க மாட்டேன்னு எப்படி எம்பெருமான் இருக்கானோ அந்த மாதிரி அவன் ஒரு விஷயத்துல எப்படி அப்படியே ஒரு திடமான ஒரு சங்கல்பத்தோடு இருக்கானோ இதுவும் இந்த மந்திகளும் என்ன பண்றதா நான் இந்த ரசத்தை அனுபவிச்சே தீருவேன்னு அந்த ரசானுபவம் பண்ணியே தீருவேன்னு இதுவும் அப்படியே பிடிவாதமா இருக்கான். எப்படி எம்பெருமான் ஆசிரித்தால காப்பாத்தியே தீருவேன்றதுல அவன் எப்படி பிடிவாதமா இருக்கானோ இந்த திருமணி கூடத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் குரங்குகள் நாங்கள் ரசானுபவத்தை பண்ணாமல் இருக்க மாட்டோம்னு இருக்கான். அந்த மாதிரி இங்க அழ்வாரும் திருப்பான அழ்வார் மந்திப்பாய் வட வேங்கட மாமலைன்னு சொல்றார். ஏன்னா திருப்பதி மலையில எங்க பார்த்தாலும் குரங்குகள் நிறைய இருக்கிற காரணத்தினால இப்ப இந்த காலத்துல கொஞ்சம் அதனுடைய இது குறைவா இருந்தாலும் திருப்பதியினாலே குரங்குகள் ஞாபகத்துக்கு வரும். ஆகவே கானமும் வானரமும் வேடுமுடை வேங்கடம்னு திருமேஷி ஆழ்வார் பாசுரம் விட்டார். ஆனபடினால அப்பேற்பட்ட நிலைமையில மந்திப்பாய் வட வேங்கட மாமலை அப்படின்ற ஆழ்வார் இங்க. அது மாத்திரம் இல்ல, இங்க இந்த குரங்குகள் பலாப்பழத்தை விட்டுட்டு அப்படியே இன்னொரு பலாப்பழத்துக்கிட்ட தாவறதுன்றது எப்படி இருக்குன்னா ஆழ்வாருடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. ஏன்னா பெரிய பெருமானுடைய ரங்கநாத பெருமானுடைய திவ்ய அவயவங்கள்ல ஒரு அவயவத்தை விட்டுட்டு முதல்ல திருவடிய தரிசிச்சுட்டே இருந்த ஆழ்வார் உடனே பீதாம்பரத்துக்கிட்ட போனார். உடனே இப்போ திருநாபீகமரத்துக்கிட்ட வந்துட்டாருன்னா அதே நிலைமை ஆழ்வாருக்கு இருக்கு. அப்படினால இது பொருத்தமா இருக்குன்னு சுவாரஸ்யமாக இங்க வியாக்கியானம் பண்றாள். மந்திப்பாய் வடவேங்கடமாமலை, என்ன அன்று ஞானம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே சுவாமி நம்மாழ்வார். ஆக ஒரு கால விசேஷத்துல வாமனாக அவதாரம் பண்ணி திருவிக்கிரமனாக வளர்ந்து இந்த லோகத்தையெல்லாம் தன் திருவடிகளால் அளந்தானே சர்வேஸ்வரன், அவன் தான் இங்க திருவேங்கடமுடையானாக இந்த திருப்பதி மலையில நின்று கொண்டு சேவை பெறுகிறான், குன்றிலிட்டு விளக்காய் பிரகாசிக்கிறான்னு நம்முடைய ஆழ்வார்கள் அபிப்பிராயப்படுறபடினால அந்த திருவேங்கடமுடையான் திருவடிகளை காண வேணும்ன்ற ஆசையினால நித்தியசூரிகள்லாம் அவளும் கண்ணுக்கு தெரியாம வராளாம். என்னாலே நாம் மண்ணளந்த இணைத்தாமரைகள் காண்பதற்கென்னு அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி அப்படி பிரார்த்தனை பண்ணி அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்மின் அப்படின்ற நிலைமையில தன்னுடைய திருக்கையினால உலகமளந்த தன்னுடைய அந்த பொன்னடியை காட்டிண்டு எம்பெருமான் இங்க நின்று கொண்டு சேவை தருகின்றான். திருவேங்கட முடையானாக தானோங்கி நிற்கின்றான் தன்னறிவு வேங்கடம்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி அப்படி நின்று கொண்டு சேவை தருகிற எம்பெருமான் அண்டமுற நிவர்ந்த நீள்முடியனாய் அவன் நிற்கின்றான். அவன் தான் திருவேங்கடமுடையான். அப்பேற்பட்ட அந்த திருவேங்கடமுடையான் இங்கே கோயில் சம்பிரதாயத்தில் பேசப்படுகிற இந்த ஸ்ரீரங்கத்துல கண் வளர்ந்தருள்கிற பெரிய பெருமாள் அப்படின்னு அழகிய மனவான பெருமாள் நாயனார் வியாக்கியானம் பண்றார். சுவாமி தேசிகன் இந்த மந்திபாய் வடவேங்கட மாமலையத்துக்கு சுவாரஸ்யமாக தன்னுடைய அபிப்பிராயத்தை சாதிக்கிறார். சபலரான சம்சாரிகளுக்கு நிதர்சனமான வானர வர்க்கம் அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய சீசுக்தி ஆரம்பம் ஆறுது. சபலத்தோடு கூடின சம்சாரிகள் மாதிரி இந்த குரங்குகள் இருக்கா. பொதுவா மனிதர்களுக்கு அந்த சபலம்ன்றதானது உண்டு. ஆக அந்த சாபல்யம் என்பது மனுஷியாளுக்கு இருக்க மாதிரி இந்த சம்சாரிகளுக்கு இருக்க மாதிரி வானர வர்க்கத்துக்கும் இருக்கான். ஆக நானா சாகைகளில் உள்ள சுத்திர பலன்களை புஜிப்பதாக அந்த நிறைய கரைகள்ல இருக்கக்கூடியதான அந்த பழங்களை எல்லாம் சாப்பிடறதுக்காக அப்படி இப்படி தாவரதாம் குரங்குகள். எப்படி இருக்குன்னா தேதம் புக்துவா ஸ்வர்கலோகம் விசாலம் ஹீனே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தி ஏவம் திரையீ தர்ம மனு பிரபன்ன பிரயத்ன கதாகதம் காம காமாலபந்தே. பகவத்கீதையில ஒன்பதாவது அத்தியாயத்தில் இருக்கிற ஸ்லோகம் இது. அதாவது விசாரமான சொர்க்கலோகத்தை அனுபவிச்சு புண்ணியமெல்லாம் அழிஞ்ச உடனே மனிதர்கள் வாழும் இந்த பூலோகத்தை அவ திரும்ப அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கதாகதம் காம காமா லபந்தேன்னு இந்த பிரமாணத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். வேதத்தினுடைய பூர்வ பாகத்தை இந்த மாதிரி அப்படியே கடைபிடிச்சுண்டு சொர்க்காதி பலங்கள்ல விருப்பத்தோட அங்கே போய் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு கீழே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தின்ற நிலைமையில திரும்பவும் இந்த உலகத்தை அடைகிறார்கள். ஆக உன்னை விட்டுட்டு நூல பாய்ஞ்சு தெரியற அந்த வானரங்கள் மாதிரி இருக்கிறபடினால இங்க மனுஷியாளர்கள் எப்படி இருக்காளோ அதே மாதிரி வானரங்களும் இங்க இருக்கு. மந்திபாய் வட வேங்கடமாமலைன்னு சொல்றார். ஏன்னா இந்த திருப்பதி மலை எப்பேற்பட்டதுன்னா சுவாமி தேசிகன் அழிக்கிறார். கலியுகத்துல எத்தனையோ பாகவதோத்தமாள் அவ இங்க சஞ்சாரம் பண்ண போறா. பாகவதோத்தமாள்லாம் இங்க பெருமாள் செய்திக்கு வரப்போறா. ஆக பாகவத சம்பாவனையோடு கூடியதான இடமாக இந்த திருத்தலம் இருக்க போறது. அதிலும் புராண பிரசித்தியோடு கூடிய இடமாக இது இருக்கு. ஆக அத்தோடில் இல்லாமல் கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பாராயணாகனு ஸ்ரீமத் பாகவதத்தில் சொன்ன மாதிரி கலியுகத்துல ஆழ்வார்கள்லாம் அவதாரம் பண்ண போறா. அகஸ்திய பாஷா தேசமாக எந்த தமிழ் இடம் இருக்கோ அந்த தமிழ் பூமி இருக்கோ அந்த அகஸ்திய பாஷைன்னு தமிழுக்கு பேரு. ஆக அகஸ்திய பாஷையாகிய தமிழுக்கு தமிழ் மண்ணுக்கு வட எல்லையாக இருக்கக்கூடிய இந்த இடம் இந்த திருப்பதி மலை. ஆனபடினால இது புராண சித்தமாக இருக்கிறபடினால ஈஸ்வரன் எம்பெருமான் தன்னை மாதிரியே தன்னுடைய சொரூப ரூப குண விபூதி பிரபாவங்கள் எல்லாத்தையும் இந்த திருமலை அழ்வாருக்கும் இருக்குமாறு பண்ணிட்டானாம் அவன். அழகா சொல்றார் சுவாமி தேசிகன். எம்பெருமான் தன்னை போலவே தன்னுடைய சொரூப ரூப குண விபூதி பிரபாவங்களும் அந்த அத்தனையையும் இந்த திருப்பதி மலைக்கும் இருக்குமாறு செய்கிறானாம் அவன். எம்பெருமானுடைய சொரூபம்னா அந்த எம்பெருமானுடைய திவ்யாத்ம தத்துவம். எம்பெருமானுடைய ரூபம்னா அந்த எம்பெருமானுடைய மாசூனா சுடர் உடம்புன்னு அழுவார் சொன்ன மாதிரி அவருடைய அந்த திருமேனி. எம்பெருமானுடைய குணம்னா ஆத்ம தத்துவத்தை பற்றி நிற்கக்கூடியதான அந்த அறிவு ஆற்றல் அந்த கருணை முதலிய பண்புகள். அதே மாதிரி அந்த திருமேனி சுடர் உடம்பு இருக்க திருமேனி அதை பற்றி நிற்கக்கூடியதான சௌந்தரியம் மார்த்தவம் அந்த யுவனம் இவையெல்லாம். அதே மாதிரி அந்த எம்பெருமான அந்த விபூத்தின்னா அந்த சிவைகுண்டம் என்கிற அந்த பரமபதமும் மற்ற இந்த நித்திய விபூத்தின்னு சொல்லக்கூடியதான இந்த லோகங்கள் இவையெல்லாம் எம்பெருமானுடைய சொத்தாக சொல்லப்படுறது. ஆக அப்பேற்பட்ட அந்த மகிமை இந்த திருப்பதி மலைக்கு இருக்கிற மாதிரி ஆக்கித்தாராம் சர்வேஸ்வரன். ஆனபடினால மந்திபாய் வடவேங்கட மாமலை வடவேங்கடம் வடக்கு திசையில் இருக்கக்கூடியதான இந்த வேங்கடம். என்ன இந்த வடவேங்கடத்துடைய மகிமை எப்பேற்பட்டதுன்னார். உபய விபூதியும் ஒரு மூலையிலே அடங்கும் என்றுமாம் அப்படின்னு வியாக்கியானம். நித்திய விபூதி லீலா விபூத்தின்னு சொல்றமே ஸ்ரீவைகுண்டம் அதே மாதிரி அந்த மத்த 14 லோகங்கள் இது எல்லாமே ஒரு மூலையில போய் அடங்கிடுமாம். அந்த அளவுக்கு அதை காட்டிலும் மிகவும் போற்றப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியதான புண்ணிய மலை இந்த திருப்பதி மலை. சுவாமி தேசிகன் கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெற்புன்னு சொல்லி வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பேன்னு முடிக்கிறார் அதிகார சங்கிரகத்துல. ஆனபடினால இது வேத மலை இது. ஆனபடினால மந்திப்பாலை வட வேங்கட மாமலை திருமலைன்னு சொல்லாம மந்திபாய் திருமலைன்னு சொல்லாம திருமலைன்னு சொல்லாம வடவேங்கடம் ஏன் சொல்லணும்னார். வடவேங்கடம் சொல்றதுக்கு காரணம் இது தமிழ் பூமிக்கு எல்லை நிலம் அப்படின்றத சொல்றதுக்காக அப்படின்னு வியாக்கியாத்தாக்கள் அபிப்பிராயப்படுறாள். மந்திபாய் வடவேங்கட மாமலை அது மாத்திரமில்ல, இந்த திருப்பதி மலையில எப்ப பார்த்தாலும் குரங்குகள் வானரங்கள் சஞ்சரிச்சுட்டே இருக்கு. ஆழ்வார் காலத்திலேயே அவளே இத மனசானுபவத்தால அறிஞ்சாள். குறிப்பாக பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதியில போதறிந்து வானரங்கள் புஞ்சுனை புக்கு ஆங்கலர்ந்த போதறிந்து கொண்டே தும்போது உள்ளம் போது மணிவேங்கடவன் மலரடிக்கே செல்ல அணிவேங்கடவன் பேராய்ந்து அப்படின்னு ஒரு பாசுரம் இரண்டாம் திருவந்தாதிகளுக்கு பூதத்தாழ்வார் சாதிக்கிறார். குரங்குகள் திருப்பதி மலையில விடிகார வேள எழுந்துடுறதாம். அதுக்கு அலாரம் அதுலயே எழுந்துடுறது குரங்குகள். அந்த போது அறிஞ்சு உடனே விடிகார வேலை எழுந்துடுறதாம். ஏதோ சுனைக்கு போய் நீராடுகிறதாம். நீராடிட்டு அப்படியே அங்கு தென்பட்ட ஏதோ புஷ்பங்களை எடுத்துன்னு வந்து அது திருவேந்தமடையாருடைய திருவடியில சாத்திட்டு சேவிக்கிறதாம். ஆக குரங்குகள் அந்த மாதிரி திருப்பதி மலையில செஞ்ச காரியத்தை பூதத்தாழ்வார் அழகாக வர்ணிக்கிறார். அப்பேற்பட்ட மந்திப்பாய் வட வேங்கடம் இது. அது மாத்திரம் இல்ல மாமலை, இது பெரிய மலையினர். எப்பேற்பட்ட மலையினர், போக்யத்தையின் மிகுதியை சொல்லுகிறதா அதல். அதாவது இந்த மலையை நினைச்சுன்ன உடனேயே அப்படியே ஒரு விதமான அந்த போக்யத்தை ஒரு இனிமை அதை நினைக்கிறவாளுக்கு ஏற்படுறதாம். ஏன்னா எப்பேற்பட்ட மலை இது. என்ன எம்பெருமானே அவனே ஆசைப்பட்டு பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலையில் சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில் அருளி செஞ்சிருக்கிறதுனால அவனே ஆசைப்பட்டு இந்த திருப்பதி மலைக்கு வந்து சேர்ந்திருக்கான். ஆனபடினால எம்பெருமானே ஆசைப்படுறான்னா இந்த மலைக்கு இருக்கக்கூடியதான அந்த ஏற்றம் எப்பேற்பட்டதுன்றத நாம் பார்க்கலாம். ஏன்னா வேங்கடங்கள் மெய்மேல் மனைமுத்தமும் தாங்கள் தங்கட்கு நலனவே செய்வார் வேங்கடத்துறைவார்க்கு நமவென்னலாம் கடமை அது சுமந்தார்கட்கேன்றார் சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில. பொதுவா ஒருத்தன் பிறக்கிறான்னா பிறக்கச்சியே மூணு கடனோட பிறக்கிறான். தேவரிடம் பிதிருடனம் ரிஷிரிடம் பித்திருடம் மூணு, தேவரிடம் ரிஷிரிடம் பித்திருடம், இந்த மூன்று விதமான கடன்கள். தேவதைகளுக்கு இவன் பட்டிருக்கான், கடன் பட்டிருக்கான். ரிஷிகளுக்கு இவன் கடன் பட்டிருக்கான். பித்திருக்களுக்கு இவன் கடன் பட்டிருக்கிறார். ஆக இந்த மூணு பேர்கிட்ட இவன் கடன் பெற்ற காரணத்தினால் கடனாளி ஆயிட்டான். இந்த கடன்கள் எல்லாமே திருப்பதி மலையில கால் வச்ச உடனேயே அந்த கடன்கள்லாம் வெந்து போயிடுறதான். வேம் கடன்கள் அப்பேற்பட்ட ஒரு பரம பாவரமான இடமானபடினால இந்த இடத்துக்கு நாம் வருவோம்னு எம்பெருமானே அஷ்டாவிம்சே கலவியுகேன்னு வெங்கடாச்சல மகாத்மியம் சொல்றபடினால இருபத்தெட்டாவது கலியுகத்துல அவனே சீனிவாசாவதாரம் பண்ணி பூமியை பிளந்துண்டு இங்க வந்து நின்று சாலக்கிராம ரூபத்துல பெருமாள் நின்று நிற்கிற காரணத்தினால அப்பேற்பட்ட வசத்தியான மலை இது. அதனால வைத்தாள் வரை எல்லை குறுகி சென்று எய்த்திழைப்படன் முன்ன மலைமேனோன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி உங்களுக்கு வயசான காலத்துல இந்த மலைக்கு ஏறி பெருமாள் சேவிக்கு வர முடியாது. ஆக உங்களுக்கு எவ்வளவு இருக்குச்சியே நீங்கள் அந்த பெருமாளை வந்து சேவிக்க வர வேண்டாமா அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார். அந்த மாதிரி வசத்தியான மலை இது. அதனால்தான் மாமலையினர் பெரிய மலை இது, உயர்ந்த மலை இது, சுவாசிக்க தகுந்த மலை இதுன்னு அபிப்பிராயத்துல மாமலைன்னு சொல்றார். அது மாத்திரம் இல்ல எம்பெருமான் சர்வசேஷி, எல்லாருக்கும் எஜமானவன். அவன் என்ன பண்றான், நம்ம எல்லாம் ரட்சிக்கிற காரியத்தை அவன் பண்ணிட்டு இருக்கான், நம்ம எல்லாம் காப்பாற்றுற காரியத்தை அவன் பண்ணிட்டு இருக்கான். ஆக சேஷியாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய அந்த காக்கும் தொழில் அவன் செய்யணும்னா அவனுடைய ரட்சகத்துவ சித்தி அவனுக்கு ஏற்படணும் இல்லையோ. அவனுடைய அந்த ரட்சகத்துவ சித்தி ஏற்படுறதுக்காக இந்த மலையில வந்து அவன் நின்று இருக்கானாம். மனுஷியானாம் சகசிரேஷு கசித் யததி சித்தையே யததாம் அபி சித்தானாம் கஷ்யன் மாம் வேட்டி தத்துவசகான்னு கீதையில சொன்ன மாதிரி ஆயிரம் பேர்ல 999 பேர் வேற வழியா போனா கூட யாராவது ஒத்தனாவது நம்ம பக்கம் வரமாட்டானான்னு நம்முடைய வருகைக்காக அவன் நின்று இருக்கானாம் மலை மேல. ஆனபடினால சேஷியானவன் தன்னுடைய ரட்சகத்துவ சித்திக்காக இந்த திருப்பதி மலையில் நின்றிருக்கான். அப்பேற்பட்ட மலை இது. அதே மாதிரி எம்பெருமானுக்கு தாசர்கள் நாம் அத்தனை பேரும். தாசபூதா ஸ்வத சர்வே ஹியாத்மான பரமாத்மன அதோகம் அபிதே தாசா இதிமத்வா நமாம்யஹம்னு மந்தர்ராஜபத ஸ்தோத்திரத்தை சொன்ன மாதிரி நாம் அத்தனை பேரும் அடியவர்கள் எம்பெருமானுக்கு. ஆக சேஷபூதர்களாக இருக்கக்கூடிய நம் போன்றவர்கள், நம்முடைய அந்த சொரூப சித்திக்காக நாம் என்ன பண்றோம்னா இந்த திருப்பதி மலைக்கு வந்து சேர்றோம். ஆக நம்முடைய சொரூப சித்தி ஏற்படணும். ஆக நம்முடைய சொரூப சித்திக்காக இந்த மலையை நாம் நாடுகிறோம். ஈஸ்வரன் எம்பெருமான், சர்வசேஷியாக விளங்கக்கூடிய எம்பெருமான் தன்னுடைய ரட்சகத்துவ சித்திக்காக இந்த மலைக்கு வந்திருக்கான். ஆக சேஷியம் உகந்த மலை, சேஷபூத்தனம் உகந்த மலை. ஆனபடினால இந்த மலையினுடைய அந்த ஸ்லாஜ்யத்தைய அந்த சிறப்பை பார்த்து மனசுல வச்சுண்டு திருப்பாராழ்வார் மாமலைன்னு சொல்றாருங்க. மந்திப்பாய் வடவேங்கட மாமலை அப்படின்ற. அது மாத்திரம் இல்ல, நித்திய சூரிகள் திருவேங்கடமடையான சேஷம் ஆசைப்படுற. ஏன்னா அவ எப்பவுமே தத் விஷ்ணோ பரமம் பதகம் சதா பசியந்தி சூரயா அப்படின்னு வேதத்தை சொன்ன மாதிரி சதா தரிசனம் பண்ணக்கூடியவாள் நித்திய சூரிகள். கன்னிமை கொட்டாமல் அப்படியே அவ பெருமாளை சதா தரிசனம் பண்ணிட்டு இருக்கா பரமாசுதேவனை ஸ்ரீவைகுண்டத்துல. அப்பேற்பட்டவா கூட நம்ம பெருமாள் பரமாசுதேவன் ஏதோ பூலோகத்துக்கு இறங்கிட்டாராம், பூலோகத்துல அவர் வந்து நின்று இருக்காராம சாலக்கிராம ரூபமாக, அந்த பெருமாள் எப்படி இருப்பார், அவர் நாம் செய்விக்க வேண்டாமான்னு ரொம்ப ஆசையாக அவளும் கண்ணுக்கு தெரியாமல் இறங்கிட்டாராம் கீழே. ஆக நித்திய சூரிகளும் திருவேங்கடமடையானை சேவிக்க வரும்போது அவ அத்தனை பேரும் இளைப்பாறணும் இல்லையோ, மேலேயே ரொம்ப தூரத்திலே வந்தவா அவ வந்து சிரம பரிகாரம் பண்ணிக்கணும் இல்லையோ, அப்படி இளைப்பாறுவதற்கு வசதியாக ரொம்ப உயர்ந்த சிகரங்களை எல்லாம் ஆகாசம் அளவுக்கு தொடரக்கூடிய அளவுக்கு உயர்த்தியான சிகரங்களை உடைய மலையாக இந்த திருமலை இருக்கிறபடினால மந்திப்பாய் வட வெங்கட மாமலைன்னு அழுவார். ஆக இது பெரிய மலை. இது என்ன, நித்திய சூரிகள் இழைப்பாடக்கூடிய அளவுக்கு இந்த மலை விளங்குகிற காரணத்தினால இந்த மலை ரொம்ப பெரிய மலை இது அப்படின்னு அபிப்பிராயப்படுறார். அது மாத்திரம் இல்ல, வானவர்கள் சந்தி செய்ய நின்றான். இந்த திருவேங்கடமடையான் இந்த திருப்பதி மலையில அவன் நின்று கொண்டிருக்கிறான்னா வானவர்கள் அந்த நித்திய சூரிகள் தேவதைகள் அத்தனை பேரும் சந்தி செய்ய பூக்களை கொண்டு அவ ஆராதனம் பண்ணக்கூடிய அளவுக்கு எம்பெருமான் இங்க நின்றிருக்கானாம், திருவேங்கடமடையானாக நின்று கொண்டிருக்கின்றானாம். ஆக சிந்து பூ மகிழும் திருவேங்கடம்னு ஆழ்வார் நம்மாழ்வார் அருளி செஞ்சபடி இந்த மலையில அவ வந்து நித்திய சூரிகள்லாம் ஆராதிக்கிறாராம் பெருமாளை. இப்ப கூட திருப்பதி மலையில ராத்திரி வேளையில ஏகாந்த சேவை முடிஞ்ச உடனே அர்ச்சகர் என்ன பண்ணுவாருன்னா அந்த வட்டில்கள்ல இருக்கிற தீர்த்தத்தெல்லாம் கீழே சேர்த்து பிரதிகிரக பாத்திரத்தை சேர்த்துட்டு பழையபடி பாத்திர சுத்தி பண்ணி புதுசா தீர்த்தத்தை சேர்த்துட்டு பெருக்காப்பு சாத்துக்கு வெளியில வந்துடுவார். இவ வந்த உடனே பிரம்மா வந்து பிரம்மாதி தேவதைகள் எம்பெருமான திருவாராதனம் பண்றதாக ஒரு ஐதிஹியம், தினப்படி மலை நடக்கிறது இப்ப கூட. ஆக அப்படி தேவதைகள்லாம் எம்பெருமான ஆராதிக்கிற காரணத்தினால வானவர்கள் சந்தி செய்ய நின்றான்றார் ஆழ்வார் திருப்பான ஆழ்வார். அதாவது மிகவும் தாழ்ந்தவர்களுக்கும் முகம் கொடுத்து நிற்கிற இந்த எம்பெருமானுடைய அந்த சௌலபியத்தை பார்த்து ஆஹா எம்பெருமான் தன்னுடைய சர்வ சுலபன்றத்தை காமிக்கிறானாமே, எம்பெருமான் தன்னுடைய வாத்சல்யத்தை காமிக்கிறானாமே அப்படின்னு நினைச்சுட்டாவா நித்திய சூரிகள்லாம் இங்க வந்து சேர்ந்துட்டாளாம், படுகாடு கிடைக்கிறார்களாம் இங்கே. இது சொல்லச்ச அப்படி எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்து வருது, நாச்சியார் திருமொழி வியாக்கியானத்துல கிருஷ்ணன் திருமாளிகை வாசல்ல கோபிகைகள்லாம் கிருஷ்ணனை சேவிக்கணும்னு அவ அத்தனை பேர் வாசல்லயே படுத்துட்டு இருக்காளாம், எப்ப கிருஷ்ணன் வாசலுக்கு வருவான் நாம சேவிச்சுட்டு போகலான்னு இருப்பாளாம் அவ. அதாவது ஸ்ட்ரெச்சர்ல படுத்துட்டு இருக்கிற நோயாளிகள் மாதிரி கிருஷ்ணன் என்கிற நோய் அவள் எல்லாம் வாட்டி எடுக்கிறதாம். ஆக அந்த கிருஷ்ணன்ற நோய் தீர்ணம்னா மருந்தும் பொருளும் அமுதமும் தானேன்னு அவனேதான், அவனே வந்து நோய், அவனே அதுக்கு மருந்து. ஆக அந்த மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணன் அவனே. ஆனப்படினால அவனை காண்பதற்காக கிருஷ்ணனுடைய திருமாளிகை வாசல்ல கோபிகாஸ்ரீகள்லாம் படுகாடு கிடந்தார் போலே. அதை சொல்றாருங்க ஸ்ட்ரக்சர்ல படுத்திருக்காம நோயாளிகள் படுத்திருக்காம அறிவிக்க பெரியவா சாமில்ல நாச்சியார் திருமொழி வியாக்கியானத்துல. அந்த மாதிரி இங்க நித்திய சூரிகள்லாம் திருப்பதி மலை தாழ்வரைகள்ல அங்கங்க திருப்பதி மலை சிகரங்கள்ல அங்கங்க அவ வந்து படுகாடு கிடந்து எம்பெருமானை சேவிக்கணும் வந்துட்டு இருக்காளாம். ஆக அந்த நித்திய சூரிகள் எம்பெருமானுடைய பரத்துவத்தை அனுபவிப்பது அங்கே, அதாவது ஸ்ரீவைகுண்டத்துல. எம்பெருமானுடைய சீலானுபவம் பண்ணுவது இங்கே, அதாவது திருப்பதி மலையில. ஆனபடினால நித்தியசூரிகள் திருமலையில நம்முடைய திருவேங்கடமுடையான் அவன் நின்றுமே அந்த சீலவத்தையை நாம் பார்க்கணுமே அப்படின்னு வந்து ரொம்ப ஆசையா இங்க வந்து சேர்றாளாம். மாணவர்கள் சந்தி செய்ய நின்றான் அப்படின்றார் அழுவார். அது மாத்திரம் இல்ல, இங்க இத சொல்லச்ச குருடர்க்கு வைத்த அறச்சாலையிலே விழிக்கண்ணர் அப்படின்னு ஒரு வாக்கியம் இங்க பூர்வாச்சாரியால் சொல்றார். அதாவது நல்ல கண் பார்வை உள்ளவர், அதாவது மிளர்ந்த கண்ணர்னு சொல்ல முடியும், அப்படி இருக்கவா அந்த சதுரம் உட்காந்து அவ ஜம்முன்னு சதுரங்கம் ஆட்டம் ஆடிட்டு இருக்காளாம். ஆக அப்படி சதுரங்கம் ஆடிட்டு இருக்கிற சமயத்துல கவனிக்க வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு அவ மற்றொரு விஷயத்துல கூட அவளுடைய புத்தியை ஆடினே அரிச்சு போகுமா. அந்த மாதிரி திருப்பதி மலையில மந்திகள் சஞ்சரிக்கிறதையும் ஆழ்வார் பார்த்தார், மாணவர்கள் சந்தி செய்ய நிற்கிறதையும் ஆழ்வார் பார்க்கிறார். திருப்பான ஆழ்வார் எப்படி இருக்காருன்னா, ஆழ்வாரனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, ஒரு சதுரங்கம் ஆடுபவர், அதாவது ஆணைக்குப்பாடுவார் வியாக்கியானத்துல, அதாவது சதுரங்கம் ஆடுற மாதிரி ஆடுறவா ஒரே சமயத்துல அந்த ஆட்டத்திலேயும் இழிவர்கள் புறம்பே தென்படுகிற விஷயத்திலேயும் அவள் சண்ணோட்டமானது போகும். அந்த மாதிரி திருப்பானாழ்வாரும் மந்திகள் பாய்வதையும் மந்திகள் கிளை விட்டு கிளை தாழ்வதையும் பார்க்கிறா, அதே மாதிரி நித்தியசூரிகள் பூக்களை கொண்டு ஆராதிக்கிறதையும் பார்க்கிறாவா. இது சுவாரஸ்யமாக இத யாக்கியாத்தாக்கள் இத அழகா சொல்றா. ஆக மாணவர்கள் சந்தி செய்ய நின்றான் அப்படி நின்றுருக்கான், நிலையார நின்றான்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி இங்க நிலையார நின்றுருக்கான். இது எப்படி இருக்குன்னா, ரிஷியமூக பர்வதத்துல மகாராஜர்னு சம்பிரதாயத்தை சொல்லக்கூடிய சுக்ரீவ மகாராஜா, அவர் சுக்ரீவன் போன்றவர்கள்லாம் அந்த வானரங்கள், அதே மாதிரி இளைய பெருமாள் லட்சுமணன், இவ அத்தனை பேருக்கும் ஒரே சமயத்துல முகத்தை கொடுத்துண்டு ராமபிரான் நின்றுதா மாதிரி இங்க வானரங்களுக்கும் நித்திய சூரிகளுக்கும் முகம் கொடுத்துண்டு திருவேங்கடமுடையானாக இங்க நின்றுருக்கானாம் சர்வேஸ்வரன். திருவேங்கடமுடையானும் குரங்குகளோடு சூரிகளோடு வாசியர அனுபவிக்கும்படி நிற்கிற நிலைன்னு வியாக்கியானம் பண்ணார். அந்த மாதிரி இருந்திருக்கானாம் சர்வேஸ்வரன் திருவேங்கடமுடையான். சுவாமி தேசிகன் இங்க அழகாக சாதிக்கிறார். பரமபதத்துல கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு அது அதுக்காக ஏற்பட்ட அந்த முக்தாத்மாக்கள் நித்தியசூரிகள், அவ இந்த தேசத்துக்கு பூலோகத்துக்கு வர சமயத்துல இந்த தேசோசிதமான தேகங்களை ஏற்றுண்டு அவ வந்து கைங்கரியம் பண்றதுக்காக அவ வந்து சேர்றாளாம். அப்பேற்பட்ட அவ கைங்கரியம் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி பெருமாளும் இங்க நின்று சேவை தரானாம். இதை சுவாமி தேசிகன் அழகாக சாதிக்கிறார். அரங்கத்தரவினையான் அப்பேற்பட்ட அந்த திருவேங்கடமுடையான் தான் இந்த உபய காவேரி மத்தியில திருவரங்கத்துல ஸ்ரீரங்கத்துல சேஷசாயியாக இருக்கார்னு அழுவா சொல்றார். அங்கு நின்றும் இங்கே சாய்ந்தபடி, அங்கேருந்து வந்து இங்கே சாய்ஞ்சுட்டான். ஆக பரமபதத்திலே இருந்து அடியொற்றினான் திருப்பதி மலைக்கு வந்தான். திருப்பதி மலைக்கு சேர்ந்த உடனே திருமலையிலேருந்து பயணப்பட்டு நேராக ஸ்ரீரங்கம் வந்து இங்க வந்து சயனிச்சுட்டான் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படி சயனிச்சார்னார் பூர்வாச்சாரியார் சொன்னா, நடந்த கால்கள் நொந்தவோன்னு அழுவார் வயிறு பிடிச்சு, ஆஹா எம்பெருமானே அந்தந்த அவதாரங்கள்ல நீ வந்து எத்தனையோ இடங்கள் நடந்தாய் அல்லவா, நீ வந்து உலகத்தை எல்லாம் அளந்தாய், அப்போ காலுக்கு வலி ஏற்பட்டிருக்கும், ராமாவதார காலத்தை சீத்தையை தேடுறதுக்காக நடந்து போனாய், அது அப்பவும் உனக்கு கால் வலி ஏற்பட்டிருக்கும், அந்த ஆயாசம் எல்லாம் அந்த சிரமம் எல்லாம் தீர்வதற்கு நீ இங்க வந்து படுத்துட்டியா அப்படின்னு அபிப்பிராயப்படுறாள் பூர்வாச்சாரியால். நன்றிருந்து யோக நீதி நண்ணுவார்கள் சிந்தையுள் சென்னிருந்து தீவினைகள் தீர்த்த தேவ தேவனே, குண்டிருந்த மான நீடு பாடகத்தும் ஊரகத்தும் நின்றிருந்து வெக்கனை கிடந்த தென்ன தீர்மையே, என்ன நீர்மையேன்னு சொல்லி திருச்சந்திர விருத்தத்துல திருமழி ஆழ்வார் இதை பாசுரமிட்டார். ஆக சம்சார கிழங்கு எடுத்தால் அல்லது கிளம்பான் அப்படின்ற நிலையோட நம்ம எல்லாம் கடத்தேறி வைக்கிறதுக்காகத்தான் ரங்கநகர் அப்பனாக அவன் அனந்த சாயியாக அங்க ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல யோக நித்திரையில இருக்கான். ஆக எம்பெருமான் கோயிலிலே அர்ச்சக பராதீனனாக விளங்குகிறான்னு நம்ம பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமாக அபிப்பிராயப்படுறாள். இதை பராசர பட்டரும் ஆஸ்தாந்தே குணராசிபத் குணக பரிவாகாத்மானாம் ஜென்மனாம் ஸ்லோகத்தினால அழகாக அர்ச்சியா சர்வ சகிஷ்ணு அர்ச்சக பராதீனகான்னு சொல்லி அழகா அனுபவிக்கிறார். அப்பேற்பட்ட அரங்கத்தரவினையான் இந்த திருவனந்தாழ்வான் மேல சயனிச்சென்றிருக்கான் சர்வேஸ்வரன். அப்பேற்பட்ட சர்வேஸ்வரன் அரங்கத்தரவினையான் அனாகாரோ நிராலோக்கோ தனஹீனோ யதாத்விஜ சேஷ்யே புரஸ்தாத் சாலாயாம் யாவன்மே நப்ரசீதத்தின்னு என்னிடம் ராமபிரான் அருள் புரியாத வரையில் நான் சாப்பிட மாட்டேன், நான் வந்து எதையும் கண் நோக்கி பார்க்க மாட்டேன், பணம் இல்லாத பிராமணனை போல இந்த பர்ணசாலை வாசல்லையே நான் படுத்துன்றேன்னு சொல்லி பரதாழ்வான் அப்படி வளைப்பு கிடந்து அப்படியே படுத்துண்டா மாதிரி இந்த சம்சாரிகளை நான் வந்து நல்வழிப்படுத்தாமல் நான் கிளம்பேன்னு சொல்லி அப்படியே சனிச்சுட்டானாம் அரங்கநகரப்பன். ஆனபடினால சம்சாரிகளை பெற்றால் அல்லது போகேன்னு இந்த ஸ்ரீரங்கத்துல வளைப்பு கிடக்கிறான்னா பூர்வாச்சாரியாள். ஆக சக்கரவர்த்தி திருமகன் மாதிரி சாபமானைய சௌமித்திரேன்னு சமுத்திரராஜன் வழிவிடாத்தினால தன் ஆட்டாமையை காட்டிண்டு அப்படியே அவள் சயனிச்சுண்டா மாதிரி இங்கேயும் சயனிச்சுண்டானாம் எம்பெருமான் அரங்கநகரப்பன். அவனுடைய அந்தி போல் நிறத்தாடையும் அவனுடைய அந்த பீதாம்பரம் செவ்வானம் போன்ற நிறத்தையுடைய அந்த பீதாம்பரம் அதன் மேல் அந்த அழகுக்கு மேல அயனை பெற்றதோர் எழில் உலகத்தையெல்லாம் உண்டாக்குகின்ற அந்த படைக்கின்ற தொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த பிரம்மாவை முதல்ல சிருஷ்டி பண்றான் எம்பெருமான். பொதுவா பிரசவம் ஆயிடுச்சானா பெண்களுக்கு அழகு போயிடும் சொல்லுவா, அதாவது பிரசவான் தஞ்ச யௌவனம் சொல்லுவா, மரணாந்தானி வைராணி பிரசவான் தஞ்ச யௌவனம் குபித்தம் பிரணயான் தஞ்ச யாச்சகான் தஞ்ச கௌரவம்னு ஒரு ஸ்லோகம் உண்டு, பிராச்சீன ஸ்லோகம். மரணத்துடன் முடிவது விரோதம், பிரசவத்தோடு முடிவது யௌவனம், ஊடலுடன் முடிவது கோபம், யாசிப்பதோடு முடிவது அந்த கௌரவம் சொல்லுவா. அந்த மாதிரி பொதுவா பிரசவிச்சுட்டு அவன் அழகு போயிடும் சொல்லுவா பெண்களுக்கு. ஆனா பிரம்மதேவனை இவன் பிரசவிச்ச பிறகு கூட அரங்கநகரப்பன் அழகோடையே இன்னும் இருந்திருக்கானான். ஆஹா, எப்பேற்பட்ட அழகு! அயனை படைத்ததோர் எழில் அப்பேற்பட்ட அழகோட எம்பெருமான் அரங்கநகரப்பன் இருக்கான். யோ பிரம்மாணம் விதுதாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகினோதி தஸ்மை தகுமி தேவம் ஆத்மபுத்தி பிரசாதம் முமுட்சுர்வை சரணமகம் பிரபத்தியேன்னு உபனிஷத் சொல்ற அளவுக்கு அங்க இருந்திருக்கான் ஸ்ரீரங்கத்துல. ஓர் எழில் உந்தி, அந்த எம்பெருமானுடைய அழகான அந்த உந்தி அந்த தொப்புள்றார், அந்த தொப்புள்ள அந்த திருநாபி கமலத்துல அப்படியே அடியேன் உள்ளத்து இன்னுயிரே, நான் அப்படியே அழங்கால் பட்டு போயிடுறேன். எப்படி இருக்குன்னா குரத்தாழ்வான் வரதராஜஸ்தவத்துல அழகா அனுபவிக்கிறார். சௌந்தர்யாக்கியாக சரதுரசி விஸ்தீரிய மத்தியா வருத்தா ஸ்தான அல்பத்வா விஷமகதி ஜாவர்த்த கர்த்தாபனாபிஹி பிராப்ய பிராப்த பிரதிமஜகனம் விஸ்திருதா ஹஸ்தினாத ஸ்ரோதோ பேதம் பஜதி பவதஹ பாத தேசாபதேசாத். அப்படின்ற அந்த ஸ்லோகத்து மூலமாக எம்பெருமானுடைய அரங்கநகரப்பனுடைய அதாவது வரதராஜ பெருமானுடைய சௌந்தர்யம் என்கிற அந்த நதியானது அப்படியே திருமார்புகள் அப்படியே பரவி வரும்போது அந்த குறுகிய அந்த இடைப்பிரதேசத்துல தலைப்பட்டு இடைவெளி குறைஞ்சதுனால திரும்பி போக ஆரம்பிக்கிறதாம். அப்போ ஒரு சுழி மாதிரி ஏற்படுறதாம், அந்த சுழிதான் அந்த திருநாபியாம். ஆக திரும்பவும் அப்படியே பருத்து பின்புறத்தை அடைஞ்சு அப்படியே திரும்பவும் வியாபிச்சு ரெண்டு திருவடிகளாகிய ரெண்டு வாய்க்கால் வழியா பிரிஞ்சு போறதுன்னு அழகாக பெருமாளை வர்ணிக்கிறார் வரதராஜ பெருமாளை பேப்பெருமாளை. அந்த மாதிரி இங்க ஆழ்வார் வர்ணிக்கிறார். அடியேன் உள்ளத்தின் உயிரே, அந்த எம்பெருமானுடைய அழகுக்கு தோத்துட்டேன் நான் அடியேன்னு சொல்லிக்கிறார் இவர். ஏன்னா எம்பெருமான் உலகத்துக்கெல்லாம் நாயகன், பதிம் விஸ்வசி ஆத்மேஸ்வரம்னு தைத்தரியம் சொன்ன மாதிரி உலகத்துக்கெல்லாம் நாயகன் அவன். ஆக எஸ்யாஸ்மி சமந்தரேமின்னு வேதம் சொன்ன மாதிரி எவனுக்கு நான் தாசனாக இருக்கேனோ அவரை விட்டு நான் வேறொருத்தங்கிட்ட சொல்ல மாட்டேன் போக மாட்டேன்னு வேதம் சொல்ற மாதிரி அப்பேற்பட்ட மகிமையோடு கூடினவன் சர்வேஸ்வரன். அப்பேற்பட்ட அவன் கிட்ட அவனுடைய அழகுக்கு தோத்துட்டேன் அடியேன்னு ஆழ்வார் சொல்றார். ஆக இந்த பாசுரத்துல அந்த திருநாபி கமலத்தினுடைய அழகுல மயங்கி போறார் ஆழ்வார். இங்க ஒரு அழகான ஒரு ஐதிக்கியத்தை சொல்றார். பிள்ளை அழகிய மனவாள அரையர் பெருமாள்ன்றவர் ஸ்ரீரங்கத்துல ஒரு நாள் பெருமாளை பார்த்து சேவிச்சுண்டே நாயந்தே அடியேன் திருவேங்கடமடையான சேவிச்சுடன் ஆசைப்படுறேன் திருப்பதி மலைக்கு போயிட்டு வரேன்னு பெருமாள்கிட்ட சொன்னாராம். உடனே பெரிய பெருமாள் ரங்கநாதன் என்ன சொன்னாராம், பாலும் சுவாமி அமரநாதிபிரான ஒருத்தரும் எங்கிட்ட இசையோட பாட்டு பாடும் அப்படின்னு சொன்னாராம். உடனே பிள்ளை அழகிய மனவாள அரையர் சுவாமி அந்த 10 பாட்டையும் பாடினாராம் பெருமாள் எதிரில. உடனே பெருமாள் சொன்னாராம், இனிமே நீ போறதா இருந்தா போம் நேரம். உடனே அரையர் சுவாமி, நான் திருப்பதி மலைக்கு போகலன்ட்டாராம். ஏன்னா திருப்பதி மலைக்கு போனா பெருமாள் நின்றுதான் இருப்பார், இங்க சயன கோலம் இங்குதான், அதுலயும் எம்பெருமானுடைய அந்த ஒவ்வொரு திவ்ய அவயவங்களுடைய அந்த இது எல்லாத்தையும் சேவிச்ச உடனே இவருக்கு திருப்பதி மலைக்கு போறதுக்கு இஷ்டம் ஏற்படல, மனசு இடந்தரல. ஏன்னா அந்த அரங்கநகர் அப்பனையே திருவேங்கரமுடையானாக அவர் பார்த்துட்டார். ஆனபடினால கொப்பூழில் எழுகமல பூவழகர்னு ஆண்டாள் வர்ணிச்ச அந்த அளவுக்கு அந்த எம்பெருமானுடைய அந்த எழிலானது இருக்கிறபடினால மறுடியேலும் விடையல் கண்டாயின்னு நம்பி பத்மநாபனையேன்னு நம்மாழ்வார் அருளி சாதிச்ச மாதிரி இங்க அவனை விட்டு பிரிய மனசு இல்ல அரையர் சுவாமிக்கு, அங்கேயே தங்கிட்டார்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட அத்தி ஆச்சரியமான பாசுரம் இந்த 3வது பாசுரம். மந்திப்பாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவினையான், அந்திபோல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்திமேல் அதன்றோ அடியேன் உள்ளத்தின் இன்னுயிரே. திருப்பான் ஆழ்வார் திருவடிகளே சரணம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.